வலபோகும் பெருநிலை யோகம் தருவாய் அருளேசா. மனமலம் யாவும் தந்திட வேண்டும் மன்னாமலேசா. கிரிவல போகும் பெருநிலை யோகம் தருவாய் அருளேசா. மனமலம் யாவும் தந்திட வேண்டும் மன்னாமலேசா. அருணாச்சல சிவ கருணாகர சிவ அண்ணாமலையானே. அருணாச்சல சிவ கருணாகர சிவ அண்ணா. அசைவும் நீ.